ఊర్ధ్వమున్రవంతం జగత్పుణ్యఫలం త్రిదండహస్తం శరణాగత సాత్తవాహమీడే శిఖయాతే కరిణం పతిం యతీనాం అస్మద్గృహప్రాయే నమః. కార్యాధికరణం, இந்த அதிகரணத்துல இது பரியந்தம் பாதரி பாதரி என்ன சொல்ற அப்படின்றத பார்த்தோம். அஞ்சு சூத்திரங்கள்னால பாதரி மகர்ஷி தன் திருவுள்ளத்தை எப்படி சொன்னார் அப்படின்னாக்க, ஹிரண்ய கர்ப்பனை யார் உபாசிக்கிறாளோ அவளதான் இவ அடைவாள் அப்படின்றதுக்கோசரம் யுக்திகள்லாம் அவன் சொல்லி முடிச்சார். அதன் பேர்ல ஜெய்மினி இப்ப ஆரம்பிக்கிறார். ஜெய்மினுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்கா, இவ எல்லாரும் பிரம்ம வச்சிருப்பார். ஒருத்தர் அத்வைத பட்சமா பேசுவார், இன்னொருத்தர் சேஷ்டாத்வைத பட்சமா பேசுவார். அதுல இவர் வந்து பரமாத்மாவ ஒத்துண்டவர், கல்யாண குணங்களை ஒத்துண்டவர் இவர் ஜெய்மினி மகர்ஷி. அவர் என்ன சொல்ற அப்படின்னா, அதாவது பரமாத்மாவை யாரு உபாசனம் பண்றாளோ அவளதான் இந்த அதனையும் பரமாத்மா உபாசனம் பண்றதுன்னு எப்படி அப்படின்னாக்க, கதி ஸ்ருதி ருப்பள்ளியும் இவ்வளவு தூரம் அத்திராஜ மார்க்கத்தினாலே போறான் இந்த உபாசகன் பிரம்மவித்து அப்படின்னு சொல்றது வியர்த்தமா போயிடும். அந்த மாதிரி வியர்த்தமா போகக்கூடாதுன்றதுக்கோசரம் அப்படின்ட்டு இருக்குது. பிரம்மலோகான்னு பகுஜன கொள்ளியோ, பகுஜனத்துக்கு நீங்க அர்த்தம், ஏன்னா பகுஜனம் இருக்குது அது வந்து பிரம்மலோகான்னு சதுர்மலோகம்னு சொன்னா எவ்வளவோ சதுர்மலோகங்கள் இருக்கு, அதனால அவளுக்கு அதை சொல்ல முடியும். பரமாத்ம லோகம்ன்றது ஒன்னே ஒண்ணுதான், ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடையிறான் அப்படின்னு சொன்னா ஏகவசனம் தான் சொல்லணும். ஒருமையில சொல்றதுக்கு பதிலா பன்மையில சொல்லிடுச்சே பகுஜனத்துல அப்படின்னா கேட்டாக்கா, இதுக்கு ஒண்ணும் இது இல்ல. சில சமயத்துல அந்த ஏகத்துவம் இருக்கும், ஏகவசனமோ பகுவச்சனமோ, அது விவக்ஷிதமா இருக்காது, விவக்ஷிதமா இருக்காது. சில இடங்கள்ல பகுவச்சனம் இருந்தா கூட அத ஏகவச்சனமா, விவக்ஷதம் கிடையாது, ஏகவச்சனமா எடுத்துக்கும். அதுக்கு மீமாம்சகனாலே சொல்றா அதிதி ஸ்பாஷான் அப்படின்னு அவ சொல்ற. அதிதி ஸ்பாஷான் அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த பாஷான் அப்படின்றத ஒரு கயிறுதான் அங்க இருக்கும், பாஷான்னா கயிறுன்னு. அதிதி ஸ்பாஷான் பகுவச்சனம் வந்துருக்காங்க. பகுஜனம் வந்ததுனால இந்த பகுஜனம் எப்படி ஒத்துக்க முடியும், பகுஜனம் தவறு தானே. ஏன்னாக்கா ஒரு கயிறு தான், அங்க ஒரே ஒரு இது ஆட்டை கட்டணும். ஒரு ஆட்டை கட்டுறதுக்கு பகுஜனம் எதுக்கு? ஆனா வேதமோ அதிதி ஸ்பாஷான் அப்படின்னு பகுஜனம் சொல்லிட்டு போயிடுச்சு. பகுஜனம் சொல்லிட்டு போயிடுது, அது விருத்தமா இருக்குதே, அதுக்கு என்ன பதிவு சொல்றது அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு மீமாம்சகர் என்ன பண்றாருன்னாக்க, இந்த இடத்துல பகுஜனம் இருந்தா கூட அது விவக்ஷிதம் இல்லை, அதுக்கு அர்த்தம் கிடையாது, அர்த்தமே இல்லை. பொதுவாக அந்த பாஷத்துவம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும், பாஷங்க பாஷம் கயறு அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டா போரும். பகுஜனம் கிடையாது. குமார தேசிகன் சுவாமியினுடைய திருக்குமாரரோ பாஷம் அப்படின்னா கயறுன்னு அர்த்தம், அந்த கயறனுடைய அவயவங்களை கொண்டு, ஒரே கயறுல எத்தனையோ அவயவங்கள் இருக்குமோ இல்லையோ, அந்த அவயவங்களை இட்டு சொல்லிட்டு போலாமே அப்படின்னு சாதிக்கிறார். அவயவங்கள்னாக்க ஒரு கயறுல எத்தனையோ இது இருக்குமோ இல்லையோ, நூல்லாம் இருக்கும், அதை கொண்டு இங்க சொல்லிட்டு போலாம் அப்படின்னுட்டு குமார பரதேசன் சாதிக்கிறார். அவர் சொல்றது திருவுள்ள என்னன்னா, ஸ்ரீவைகுண்டம் எடுத்துனா எத்தனையோ ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கே, பாதோசு விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமதந்திவி அப்படின்னு சொல்றோம். இந்த பெருமாளுடைய விபூதி இருக்குதே, நித்திய விபூதி, லீலா விபூதி, அந்த லீலா விபூதியில லீலாபூதி ஒரு பாவம் தான் இருக்குது, கால் பகுதி தான், முக்கால் பகுதி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, மீதி மூணு பாவங்கள் சிவைகுண்டம் தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால அதுல எத்தனையோ அவாந்தர பேதங்கள் இருக்குது. அப்படின்னுட்டு குமார வரதேசியனுடைய திருவுள்ளமா இருக்கு. அந்த உதாரணத்துல அங்க சொல்றேன், அவயவ பேதத்தை இட்டு அங்க அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சாதிக்க வேற விஷயத்துல அதை சொல்றேன், அதை இதுலயும் சஞ்சாரம் பண்ணிக்கணும். ஆகையினால அதிதிபாஷான் அப்படின்ற வாக்கியத்துல இவா இத மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறா மீமாம்சகர். ஜெய்மினி தானே சொல்றேன், அதை கொண்டு இந்த இடத்துல கூட பிரம்மலோகான் அப்படின்னு பகுவச்சனம் வேண்டாம், பகுவச்சனத்துக்கு அர்த்தமே கிடையாது, விவக்ஷனம் இல்லை, ஏகத்துவமாவே எடுத்துக்கலாம், ஏகத்துவமாவே அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால பெருமாளை யார் உபாதிக்கிறாளோ அவளை தான் இந்த ஆதிவாக கிணமானது அழிச்சன் பெய விடுறது அப்படின்னு நீங்க சாதிக்கிறார். இப்போ ஸ்ரீ சூக்தியை தெரிவிக்கலாம், பரம் ஜெய்மினி முக்கியத்துவாது பரம் பிரம்ம உபாசீனமேவ நயதி ஆதிவாகிகோ கணகம். இந்த ஆதிவாகிக கணம் அர்த்தராதி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் இருக்காளே, இவ பரபிரம்மத்தை யாரு உபாசனம் பண்றாளோ அவளை தான் விஷ்ணு போறாவா. இது ஜெய்மினி ராஜாரியோ மன்யதை, ஜெய்மினி ராஜாரியர் இந்த மாதிரி திருவள்ளப்படுற பிரம்ம கமயதி, இது பிரம்மசத்தி தத்திரையோ முக்கியத்தா, ஏன்னா சயனான் பிரம்ம கமயதி அப்படின்னு, பிரம்ம கமயதி அப்படின்னு பிரம்ம கமயத்தின்னு சொன்னதுனால பிரம்மசப்தம் பும்சகாந்தமா இருக்கு. நீங்க சதுர்முக பிரம்மனை பத்தி சொல்லணும்னா சுவாமி சத்யபிரேஷான்னு சொல்லி அவர் தான் முதல்ல பிறந்தவர் சதுர்முக பிரம்மா, அதனால சதுர்முக பிரம்மாவை அங்க சொல்றது பிரம்மசப்தம்னு லட்சணையா சொல்லணும். நீங்க லட்சணையா கிடையாது, நாங்க சொல்ல நாங்க சொல்றது எப்படி லட்சணம் இல்லாம முக்கியார்த்தமாவே சொல்றோம், முக்கியார்த்தமாவே சொல்றோம். அதனால இது எங்களுக்கு விசேஷம், பிரம்மகமை ரீதி பிரம்மசப்தத்து தத்திரைவ முக்கியத்தா, எது முக்கியார்த்தம் வருதோ அதான் அங்கீகரிக்கணும், கவுனார்த்தம் வந்ததுன்னாக்க அதை தள்ளிடணும். அதனால அது இல்லை. அப்புறம் பிரம்மலோகான் இது சப்தச பிரம்மைவலோகா பிரம்மலோகா இது கர்மதாரி பரிகிரகத்தேவன் நியாயத்வா, பிரம்மமே லோகம், பிரம்மமே லோகம், பிரம்மத்தையே நாம் அனுபவிக்கிறோம். அங்க வெறும் அங்க போய் எத்தனையோ அங்க வந்து மாளிகைகள் இருக்கு, விளக்கு இருக்கு, அது இருக்கு, பூந்தோட்டங்கள் இருக்குது, கம்யானி அங்க இதுல பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரத்துல நிறைய சுவாமி சாய்க்கிறாரு, நிறைய தேசியன் சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி எல்லாம் அங்க இருக்குது. அதனால அந்த பிரம்மலோகம் இருக்கே, அந்த பிரம்மலோகத்தை வந்து இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாமே, பிரம்மைவ லோகா, அந்த எத்தனையோ தோட்டங்கள் இருக்குது, அங்க போய் தோட்டத்தை பாக்குறதுக்காக வேடிக்கை பார்க்க போறான் இவன், அல்லது அந்த மாளிகைகளை வேடிக்கை பார்க்க போக்குறான், அது முக்கியம் இல்ல. அங்க அவனுக்கு பார்க்க வேண்டியது பெரும் வைக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது, பெட்டி இருக்குது, அதனால உகந்த பெட்டி யாரும் நசிக்கவே மாட்டார். அத மாதிரி அப்படி ஆசை வந்ததுன்னாக்க விபரீதம் அர்த்தம். அது மாதிரி அங்க நித்திய விபூதியில எத்தனையோ அனுபவிக்க வேண்டியது இருந்தாலும் அனுபவிக்க வேண்டியது என்னது, பிரம்மம் தான், அதனுடைய திருக்கல்யாண குணங்கள் தான், அவைகளை தான் அனுபவிக்கணும். அதனால இதுதான் விசேஷம், பிரம்மைவ லோகா பிரம்மலோகா, பிரம்மமே லோகம் கர்மதாரிய சமாசம், அதுதான் அர்த்துக்கணும். பிரம்மணோ லோகா பிரம்மலோகான்னு சொன்னாக்கா சதுர்முகனுடைய லோகத்தை கூட அங்க சொல்லப்பட்டதா ஆயிடும், அது வேண்டியது இல்லை. ஆகையினால கர்மதாரிய சமாசத்தையே இங்க ஒத்துக்கலாம், பிரம்மையும் லோக்கா, அதுதான் மீமாம்சகர்கள் அங்கீகரிச்சிருக்கா. சமாசம் தத்வருட சமாசமும், தத்வருட சமாசம் என்ன அர்த்தம், பிரம்மத்தினுடைய லோகம் பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லணும். அப்ப பிரம்மத்தினுடைய லோகம் சொல்லச்ச அந்த லோக சப்தத்துக்கு தான் முக்கிய அர்த்தம். பிரம்மத்தினுடையன்றது முக்கிய அர்த்தம் இல்லை, பிரம்மத்தினுடையன்றதுக்கு முக்கிய அர்த்தம் இல்லை, அது கவுனார்த்தமா போயிடும். சத்ரோட சமாசத்துல ரெண்டு பதம் இருக்கும், சமஸ்த பதங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். அதுல உத்தரபத பிராதான்யம், அது சத்ரோட சமாசத்து வளர்த்த ரெண்டு பதத்துக்கும் முக்கிய அர்த்தம் இல்லை, ஒரு பதத்துக்கு தான் முக்கிய அர்த்தம் இருக்கு, இன்னொரு பதத்துக்கு சம்பந்தம் உண்டிதான். அதனால அதை ஒத்துக்க மாட்டார் சாஸ்திரக்காரர். கர்மதாரிய சமாசம் சொன்னா வச்சுக்கோங்கோ, பிரம்மைவ லோகா பிரம்மலோகா நிஷாதஸ்தாது ஸ்தபதிஸ்த அப்படின்னு மீமாம்சகர் சொல்றார். பிரம்மைவ லோகா பிரம்மலோகான்னாக்க பிரம்மமே லோகம். அப்ப பிரம்ம சப்தத்துக்கும் முக்கியார்த்தம், லோக சப்தார்த்தத்துக்கும் முக்கியார்த்தம், ரெண்டும் முக்கியார்த்தத்தை சொல்றதுனால அதுதான் ஏத்துக்கணும். அதனால தத்ருட சமாசத்தை காட்டிலும் கர்மதாரிய சமாசம் முக்கியார்த்தத்தை சொல்லும், ஆகவே அதுதான் ஏத்துக்கணும். அதனால பிரம்மைவ லோகா பிரம்மலோகா இது கர்மதாரிய பரிகிரகத்தை கர்மதாரிய சமாசத்தை பரிகிரகிக்கணும், அதுதான் நியாயம் சரியானது. அதனால உபபத்தியதே. அப்போ பிரம்மலோகான்னு பகுவஜனம் இருக்கேன்னா ஏவன் சிறிய பகுவஜனம் அதிரிஸ்பாஷான் இது வந்து உபபண்ணம். அதிரிஸ்பாஷான் அப்படின்ற இடத்துல அந்த பாச பாஷான்னு பகுஜனம் இருக்கு, அந்த பகுஜனத்துக்கு எப்படி முக்கியார்த்தம் கிடையாது, விவக்ஷதம் கிடையாது, அதனால பாஷம் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். கயிறு அப்படின்னா கயிறுகள் கிடையாது. அதே மாதிரியே நாங்க ஒரு கயிறு தான், ஒரு பசு தான் ஆடு, அந்த ஒரு ஆட்டுக்கு ஒரே ஒரு கயிறு, அதுதான் அங்க அர்த்தம் பண்ணிக்கிற மீமாம்சகர். அத மாதிரி இங்கேயும் அதனால இதான் சரி. சரி, இப்படி சொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம், பரபிரம்மத்தை உபாசிக்கிறது தான் இது சொல்றது அப்படின்னு சொல்றியே, அது என்ன அர்த்தம், என்ன லாபம்னாக்க தரிசனாச்ச ஸ்ருதி சொல்றது என்னன்னு சொல்றது என்ன, அப்பா சரீரா சமத்தாய பரஞ்சோதி ரூபம் பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்ட்டு இத வந்து அஸ்மா சரீரா இந்த உடம்பிலிருந்து, இந்த ஹேயமான நீச்சமான உடம்பிலிருந்து வெளிக்கிளம்பி சமத்தாய வெளிக்கிளம்பி பரஞ்சோதி ரூபசம்பத்திய பரஞ்சோதி சப்தத்தினால் சொல்லப்படக்கூடிய பரமாத்மா எம்பெருமான் அவனை உபசம்பத்திய சமீபத்தை அடைந்து ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே தன்னுடைய ரூபம், இப்ப இருக்கிறதெல்லாம் சம்சாரியனுடைய ரூபம், அதை விட்டுட்டு அங்க தன்னுடைய ரூப ஆவிர்பூத ஸ்வரூபம், அதனால அவன் அடைகிறான். அடுத்த பாதத்துல இதெல்லாம் சாதிக்க போற, தன்னுடைய ரூபத்தை அடைகிறான் அப்படின்னு இருக்கு. இதுல ஒரு விஷயம் இருக்கு, பாதரி அத்வைத பட்சமா சொல்லிட்டு போற, ஆனா ஜெயமணி மகர்ஷியோ நம்ம பட்சமா சொல்லிட்டு போற. இப்ப இதனால அத்வைத பட்சம் சொன்னா என்னாச்சு, இவனே பிரம்மமா மாறிடுறான் அர்த்தம் பண்ணிக்கணும். ஆனால் ஜெயமணி மகர்ஷி சொல்றதோ உபாசகன் வேற, உபாசியனான எம்பெருமான் வேற, அடைகிறவன் வேற, அடையப்படும் எம்பெருமான் வேற அப்படின்றது சித்திக்கிறது. அதனால அஸ்மாச்சரியராது சமுத்தாய பரஞ்சோதி ரூபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதேன்னு சொன்னதுனால இங்க எத்தனை நாள் சொல்லியிருக்கிறது, இந்த உடம்பு, இந்த உடம்புல இதனால வரையும் மாட்டின்னு இருக்கோம், அதிலிருந்து விளைகிறோம், அதிலிருந்து நம்ம வெளிக்கிளம்புறோம், விடுதலை அடைகிறோம். அதனால கிளம்புறது கிளம்பி கதி கவனம் செல்லுதல் அது இருக்குது, அதன் பிறகு பரமாத்மாவை அடைதல், அடைந்து தன்னுடைய ரூபத்தை அடைதல், இத்தனை சொல்லப்பட்டிருக்கு. இத்தனையும் வியப்தமா போயிடும். இங்க இரண்ய கர்ப்பனை அடைகிறது தான் இது சொல்லப்படுதுன்னு பாதிரி சொன்னதை அங்கீகரிச்சா இது விரோதம் வந்துடும். அதனால இந்த ஸ்ருதியே இப்படி சொல்லிடுச்சு, இது அர்த்திராதினாகத்திய பரபிரம்ம பிராப்தின் தரிசையதிச்சே. அர்த்திராஜனா யாரு போறானோ அவனுக்குதான் பரபிரம்ம பிராப்தி, இல்லைன்னா அது கிடையாது அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சே இது. அதனால நீங்க சொல்ற மாதிரி ஹிரண்ய கர்ப்பன் அடையிறதுன்றது தவறு அப்படின்னு ஜெயமணி மகர்ஷி சொல்ற. அதுக்கப்புறம் அவாசிரதன் தான் சொன்னான், பிரஜாபதேஹே சபாம் வேஷ்ம பிரபத்யே அப்படின்னு இருக்குதே, அதனால அது வந்து இரண்டு கற்பனை தானே சொல்றது, பிரஜாபதினு அவருக்கு தான் பேரு, அவருடைய சபையை சதுர்முக பிரம்மாவுடைய சபைய அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் கேட்டாக்க அது தவறு. நஜகாரியே பிரத்யேக சிந்திகி அப்படின்னு சொல்றோம். காரியமான இரண்ய கர்ப்பனை இங்க சொல்லல, அது அத அனுசந்தானமோ அதை பத்தி ஞாபகமே சொல்லலது. ஏன் அப்படின்னா அங்க தூத்வா சரீரம் அகதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவாமி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதுல அகிருதம் அப்படின்னு இருக்கு, கிருதாத்மா அப்படின்னு சொல்றது, பிரம்மலோகம்னு சப்தம் இருக்கு. சரீரம் தூத்வா இந்த உடம்ப விட்டு தொலைச்சி கிருதாத்மா உபாசகன் உபாசனத்தை அனுஷ்டித்தவன் அகிருதம் பிரம்மலோகம் அபிசம்பவாமி. உபாசகனான் உபாசகனான நான் அகிருதம் நித்தியமா இருக்கிறது, அது பண்ணப்படாதது, எப்பொழுதும் இருக்கக்கூடிய நித்திய விபூதின்னு அர்த்தம். சிவை குண்டம் பரமபுரம் அதை அபிசம்பவாமி அடைந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு முக்தனுடைய அனுபவம் அது அந்த வாக்கியம். இது உன்னட சொல்றது அது. இதுல அகிருதம் பிரம்மலோகம்னு இருக்கு. நீ ஹிரண்ய கர்ப்பனை சொல்றதா இருந்தாக்க அது கிருதம் பிரம்மலோகம் சொல்லணும், பண்ணப்பட்டதுதான காரியம் தானே, பெருமானால சிருஷ்டிக்கப்படுகிறது அது, அது சத்தியலோகம். அதனாலதான் அது என்ன ஆயிடும்னு ஆ பிரம்ம கோணாலோக புனராவர்த்தி நோர்ஜினான்ட்டு பெருமாள் உபதேசிக்கிறார். அதனால பிரம்மலோகமானது சதுர்முக பிரம்மாவுடைய லோகத்திலிருந்து அனைத்துமே புனராவர்த்தினார், திரும்ப திரும்ப அழியிறது, அதை அடைந்தவாலும் திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்றது. ஆனால் மோட்சத்தை அடையிறவன் திரும்பி வரமாட்டான், நித்திய விபூதிக்கு அழிவே கிடையாது. இதுதான் சாஸ்திரமானது பிரமாணமாக சொல்றது. அப்படி சொல்றதுனால அதுக்கு விரோதமாக காரியமான இரண்ய கற்பனையே அடைவான். அந்த இரண்ய கற்பனை யார் உபாசிக்கிறாளோ அவளைதான் ஐஷன் போய்விடும் ஆதிவாசிக கணம் அப்படின்னு சொல்றது ஸ்ருதி விருத்தம் அப்படின்னு தேவனி மனுஷி திருவள்ளப்படுற அதை இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். பிரஜாபதேகே சபாம் வேஷ்ம பிரபத்யே, பிரஜாபதியான சதுர்முக பிரம்மா அவருடைய சபையாக இருப்பிடம், அதை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு இருக்கே அடைகிறேன் அப்படின்னு சொல்றது. இது பிரத்யபிசந்திச்ச இந்த மாதிரி ஒரு அனுசந்தானம் கூட ந காரியே, அது காரியமான ஹிரண்யகர்ப்பனுடைய சபைய சொல்லல, சாட்சாத் எம்பெருமானுடைய சபையை தான் அது சொல்றது. ஏன்னா தூத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவாமி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதுல இது அகிருதம் பிரம்மலோகம் இது இருக்கு. அகிருதம் பிரம்மலோகம் பண்ணப்படாத பிரம்மலோகம் அது ஸ்வயம்பு சதசித்தமானது, அப்படிப்பட்ட திவ்யமான லோகம் அது. தத்தை விசேடி தத்துவா அதுதான் விசேடிதமானது, விசேடமா சொல்லப்படுகிறது. யசோகம் பவாமி பிராமணானாம் அப்படின்னுட்டு நான் வந்து பிராமணர்கள்லாம் யசஸ்தா இருக்கேன் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. இது சர்வாத்ம பாவாபிசந்தானாச்ச அது இருக்குது. நான் தான் பிராமணர்கள் அனைத்து பேருக்கும் யசஸ்தா இருக்கேன் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னா பிரத்யவிஞ்ஞானம் இருக்கு, அங்க அபிசந்தி இருக்குது. அதனால அந்த அபிசந்திக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும், அது சாதாரண ஹிரண்ய கர்ப்பனுக்கு வராது. அவனும் நம்மள மாதிரி ஒரு ஜீவன் தான், அவனை இந்த இடத்துல வாக்கியமானது சொன்னதாக அர்த்தமே ஆகாது. அதனால அது தவறான வாதம். இப்படி பாதிரி மகர்ஷியினுடைய திருவுள்ளம் என்ன, ஜெயமினி மகர்ஷியினுடைய திருவுள்ளம் என்ன, ரெண்டுத்தையும் பிரித்து எட்டு சூத்திரத்தினால அனுகிரகிச்சுட்டார் சூத்திரக்காரர். அதை எம்பெருமானார் அழகா விவரிச்சிட்டார். இப்ப இந்த ரெண்டு பட்சத்தையும் எப்படி கண்டிக்கிறார் எம்பெருமானார் சூத்திரக்காரர் அப்படின்னு இப்ப பார்க்கணும். பாதிரி சொன்னதை சர்வாத்மனா திரஸ்கரிக்கிறார், அத ஒத்துக்கல. பாதிரி சொல்றது எந்த விதத்திலையும் சரி என்ன. ஏன் அப்படின்னாக்க இது வந்து காரியனான ஹிரண்ய கர்ப்பனை அடையிறது நமக்கு முக்கிய உத்தேசமே இல்லை. ஏன்னா உபாசகர் நாம எல்லாரும் ஒரு பாகவத தாசியத்தை ஒத்துப்போம், ஆனால் பகவான் அடையிறது தான் நமக்கு பிரதானமா இருக்கு. பாகவதாலோட சேர்ந்துண்டு சம்சர்ஜதே எரிஜ தாசஜனஸ்பதியா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கார். பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷ மாம் வர்த்தைய, இங்கேயோ எங்கேயுமா இருந்தாலும் சரி ஸ்ரீ வைஷ்ணவாளோட சேர்ந்துட்டு பெருமாளை நாம் அனுபவிக்கணும், பெருமாள் அனுபவிக்கணும், பிரம்மத்தை அனுபவிக்கிறது, நித்தியபூதி அனுபவிக்கிறது, அதுதான் நமக்கு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை விட்டுட்டு இரண்ய கற்பனை அடையிறதுன்றது கிடையாது, அது தவறு. அப்ப என்னக்கா ஜெயமினி சொல்றத அங்கீகரிக்கிறாங்க, ஜெயமினி சொல்றத அங்கீகரிக்கிறது சூத்திரக்காரர். ஆனால் அதுலயும் ஒரு விசேஷம் இருக்கு, அதை ஏற்கனவே சொல்றோம், ஆரம்பத்திலேயே சாதிச்சிருக்கார். இங்கே முதல் சூத்திர வியாக்கியானத்திலேயே தீபத்துல சொல்லியாரு என்ன அப்படின்னா, பரபிரம்ம உபாசனம் பண்றவாளையும் ஐஷன் போராய்வா, அந்த மாதிரி பஞ்சாக்னி வித்யானிஷ்டர், பஞ்சாக்னி வித்யானிஷ்டர் எப்படி இருப்பா, பெருமாளை சேவிப்பா, பெருமாளுக்கு சரீரமா நாம இருக்கும், அப்படி ஜீவாத்மா சொல்றது, பெருமாளுக்கு சரீரமாக ஜீவாத்மா இருக்கான், அந்த ஜீவாத்மாவை உபாசிக்கிறவா, அவளையும் இவ ஐஷன் போவா அந்த உபாசகால. ஏன்னா பஞ்சாக்னி வித்யானுஷ்டனு கூட பிரம்ம பிராப்தி உண்டு, பிரம்ம பிராப்தி உண்டு, பிரம்ம பிராப்தி உண்டு. அது கீதையில 8வது அத்தியாயத்துல அது ஸ்பஷ்டமாவே சாதிச்சிருக்க, ஸ்பஷ்டமாவே சாதிச்சிருக்க, அதனால அதுவும் உண்டு. அதனால இவ பிரதீக உபாசனம் பண்ணவா இருக்காளே, அவளை மட்டும்தான் ஐஷன் போக மாட்டா இப்ப, அத இந்த சித்தாந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். பிரதீகாலம்பனான் நயதீதி பாதராஜனஹாம் உபயதாச்ச தோஷான் சத்கிருதஸ்தே அப்படின்னு சூத்திரம். உபயதாச்ச தோஷா, திரும்ப இரண்ட கர்ப்பணம் உபாசிக்கிறவாளை ஐஷன் போறான்னு சொன்னாலும் தோஷம், பரமாத்மாவை மட்டும் உபாசிக்கிறவாள் ஐஷன் போறான்னு சொன்னாக்க பஞ்சாக்னி வித்யா நிஷ்டால விட்டுடுறதா அர்த்தம் ஆயிடும், அதுவும் தோஷமா போயிடும். அதனால ரெண்டு பட்சத்திலையும் தோஷம் இருக்கு, தேவினி சொல்ற பட்சத்திலையும் ஒரு தோஷம் வந்துடுறது, பாதரி சொன்ன பட்சத்துல சர்வாத்மனா தோஷம் வந்துடுது, அதனால ரெண்டும் தவறு. அதனால என்ன பண்ணணும்னா அப்பிரதீகாலம்பனான் நயதி, பிரதீக உபாசனம் பண்றவா இருக்காளே, அதாவது அச்சேதனத்தை உண்டி பண்றது, கேவலம் பிரம்மஸ்வரூபத்தை, பிரம்மஸ்வரூபத்தை மட்டும் உபாசிக்கிறவா, இவாளெல்லாம் அதுவும் தேகத்தோட சேர்ந்த ஜீவஸ்வரூபத்தை அச்சேதனத்தை உண்டி உபாசிக்கிறவா, பிரம்மஸ்வரூபம் தப்பா சொல்லிட்டு, சேதனன் இருக்கானே அந்த சேதன சுரூபத்தை மட்டும் பிரம்ம சரீரமா பரமாத்மாவை சரீரமா இருக்கான்னு பார்க்க மாட்டார், அத மாதிரி பார்க்காம கேவலம் தன்னை உண்டி உபாசிக்கிறப்ப, அதே மாதிரி இந்த உடம்போட கூடின தன்னை உபாசிக்கிறப்ப, இத மாதிரி யார் உபாசிக்கிறாளோ அவளை அழிச்சுட்டு போக மாட்டா, அவளை அழிச்சுட்டு போகவே மாட்டா இந்த ஆதிவாயு கணக்கு. அதனால அப்பிரதீகாலம் அப்பிரதீகாலம்பனான் நயதி இது பாதராயனஹா, பகவானான பாதராயனர் இத மாதிரி நான் எப்படி உபாசிக்கிறேனோ அப்படியே நான் போய் அடைவேன். எப்படி உபாசிக்கிறேன், நான் கேவலம் அச்சேதனத்தை நான் உபாசிக்கிறேன், அப்ப அச்சேதன பிராப்தி தான் வரும். அதனாலதான் இந்த சரீரத்தோட கூட ஜீவனை உபாசிக்கிறேன்னாக்க இந்த சரீர சுகம் தான் எனக்கு கிடைக்கும். அது மாதிரி கேவலம் ஜீவனை மாத்திரம் உபாசிக்கிறேன் பிரம்ம சரீரமா நினைக்காம அப்படின்னு சொன்னாக்க கைவல்லி அனுபவம் மட்டும்தான் கிடைக்கும். அதே இந்த சரீரத்தை விட்டுட்டு ஜீவனை மட்டும் எம்பெருமானுடைய சரீரமாக நான் உபாசிக்கிறேன், இந்த ஜீவன் எம்பெருமானை சரீரியாக உடையவன் நான் உபாசிக்கிறேன், சாட்சாத் பிரம்மஸ்வரூபத்தையே நான் உபாசிக்கிறேன், அப்படி உபாசிச்சாக்க அதே மாதிரியாகவே அங்க அடைவேன், எம்பெருமானை ஆத்மாவாக உடைய ஜீவஸ்வரூபத்தையும் அனுபவிச்சுண்டு என்னுடைய ஆத்மாவான எம்பெருமானையும் அனுபவிச்சுட்டு இருப்பேன். இதுதான் சத்கிருதம், யதாகிருதரஸ்மின் லோகே புருஷே பவதி ததா இத பிரேத்திய பவதி அப்படின்னுட்டு சத்கிருத நியாயம் சொல்றது சாண்டில்ய வித்தியில, அதனால அதுக்கு அனுகுணமா இருப்பேன் அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அதை இங்க சாதிக்கிறார். அப்பிரதீகாரம் நயதி இது பாதராஜனா வைதா தோஷா தத்கிருத காரியம் உபாசீனான் ஏவேதி நாயம் நியம. இரண்டிகர்பண உபாசிக்கிறவாளத்தான் ஐஷன் போவாய்வா அப்படின்ற நியமம் பாதரி சொன்னார். அந்த நியமம் வராது. பரமேவ உபாசீனான் இத்தியபி நியமோ நசம்பவதி. எம்பெருமானம் உண்டு உபாசிக்கிறவா யாரோ அவாளமித்திரம்தான் ஐஷன் போறா அப்படிங்கிற நியமமும் வராது. புதக ஏன் உபயதாச்சு தோஷா காரியம் உபாசீனானேவ இது நியமே. அந்த நியமத்தை ஒத்துண்டோன்னு வச்சுக்கோங்கோ. அஸ்மா ஸ்ரீரா சமத்தாய பரஞ்சோதிர உதம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த ஸ்ருதிக்கு விரோதம் வரும். அதே மாதிரி ஏ தேமே அரண்யே ஸ்ரத்தா தபயத்தி உபாசதே அப்படின்னுட்டு பரமாத்மாவை யார் உபாசிக்கிறாளோ அவள் அடைவாள் அப்படின்னுட்டு பஞ்சாகிருத்தியானுஷ்டனையும் சொல்லி பிரம்மஸ்வரூபத்தை உபாசிக்கிறவர்களே அவளையும் சொல்லி அர்த்தராதி மார்க்கத்தினால போறது சொல்றது. அந்த ஸ்ருதிகள்லாம் இதுச்ச பிரகுப்பியு அவர்கள்லாம் கோபம் வந்துடும், விரோதம் வந்துடும். அந்த ஸ்ருதிகளுக்கு விரோதம் வந்துடும். பரமே வேதனையுமே தெய்வனி சொல்றதை ஒத்துக்கலாமே. ஏன்னா இந்த ஸ்ருதிகளுக்கு சரியா போயிடும். அஸ்மா சரீராசன் ஸ்ருதியும் ஏ தேமே அரண்ய சிரத்தா தபகான் இருக்கு அந்த ஸ்ருதிக்கும் சாந்தம் வந்துடும், சமன்வயம் ஆயிடும். அதை ஒத்துக்கலாமே. என்ன அந்த நியமம் சொன்னா தது ஏ இத்தம் விதுகுன்னு பஞ்சாக்கியத்தியானிட்டால சொல்றது. அங்க வந்து தன்னுடைய சுத்தாத்ம ஸ்வரூபத்தை பரமாத்மாவுக்கு சரீரமாக உபாசிக்கிறாள் அங்க சொல்றது. அவளுக்கும் அச்சிராதிமாருக்கும் இங்க சொல்றது. அது விரோதம் வந்துடும். இது பிரகுப்பியே அதுக்கு விரோதம் வந்துடும். கோபம்னா என்ன அர்த்தம்? விரோதம் வந்துடும். விரோதம் அந்த விரோதம் வரக்கூடாது. அதனால எல்லா ஸ்ருதிகளுக்கும் சாமரஸ்யம் வரும். நம்ம சித்தாந்தம் உண்டிதான் சர்வ சுத்தியக ரஸ்யம் அனைத்து ஸ்ருதிகளுக்கும் ஒரே ரசத்துல போறதுன்னு நமக்கு. ஆகையினால அந்த விரோதம் வரவே கூடாது. பாதிரி பட்சத்துல எந்த ஸ்ருதிக்கு விரோதம், ஜெயமிய பட்சத்துல எந்த ஸ்ருதிக்கு விரோதம், அந்த ஸ்ருதி விரோதம் வராம இருக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி சொல்லணும். தஸ்மா அதனால அப்பிரதீகாலம்பனான் நயதேதி பகவான் பாதராயனோ மன்னியதே பகவத் சப்த பிரயோகம் பண்ற. சூத்திரகாரர் சொல்லச்ச பகவத் சப்தம் பண்ணணும், பாஷ்யகாரர் சொல்லச்ச பகவத் சப்தம், கரூர் சுவாமி தேசிகனை சொல்லச்ச பகவத் சப்தம் பிரயோகம் பண்ணுவார். பகவான் வேதாந்த தேசிகா அப்படின்னு சாதிக்கும். பகவானால தேசிகன் சாதிக்கிறார். அதனால எல்லாருமே மகான்களை பகவான் சொல்லணும். அதனால பகவான் பாதராயனோ மன்னியதே பிரதீகாலம்பனாஸ்து. அப்பனா பிரதீகாலம்பனால்னா யாரு அப்படின்னாக்க அசின் மிஸ்ரம் கேவலம் அசித் வஸ்துவா அசித் வஸ்துச்சே சிம்மோ தேவதத்தா இதுவது பிரம்ம திருஷ்டியா சுரூபேனவா தத் வஸ்து ஏ உபாசதே தே. அப்பிரதி பிரதீகாலம்பனா அப்படின்னு, அதாவது அப்பிரதீகாலம்பனாலதான் ஐஷன் போற அப்படின்னு பகவான் சொல்லிவிட்டார் பாதராயன். அப்ப பிரதீகாலம்பனால் யாரு என்ன? அசின் மிஸ்ரம் உடம்போட சேர்ந்து ஜீவனை உபாசிக்கிறவா. கேவலம் அசித் வஸ்து அசித் வஸ்துவை ஒண்டி உபாசிக்கிற உடம்ப ஒண்டி உபாசிக்கிறவா. கேவலம் சித் வஸ்து சேதனத்தை உண்டி அது வந்து பெருமானுக்கு சரீரமானலாம் உபாசிக்க மாட்டார். கேவலம் சேதன வஸ்து ஜீவனை உபாசிக்கிறவர். அது எப்படின்னா சிம்மோ தேவதத்தன் தேவதத்தன் சிம்மம் அப்படின்னு சொல்றது. தேவதத்தன்றது உடம்போட கூடின ஜீவன். அவனை சிம்மமா சொல்றது. இப்ப அவன் உண்மையிலே சிம்மம் இல்லை, இவர் ஏறிட்டுக்கிறது. சிம்மத்தினுடைய குணம் இருக்கு, அந்த குரூர புத்தி இருக்குது அவனுக்கு, குரூர புத்தி அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அத சொல்றது சிம்மோ தேவதத்தான்னு. இது வந்து பிரம்ம திருஷ்டியா பிரம்மமாவே பாக்குறது. உண்மையிலே பிரம்மம் இல்லாது அச்சேதனமோ இந்த ஜீவனோ பிரம்மம் இல்லையே, பிரம்மம் இல்லை. ஆனால் பிரம்மமா நினைச்சுட்டு உபாசிக்கிறது பிரம்ம திருஷ்டியா. சுரூப எனவா அந்த சுரூபம் ஜீவனே சுரூபம் சத் வஸ்துவா அந்த வஸ்துவ ஏ உபாசத்தை யார் உபாசிக்கிறாளோ தே பிரதீகாலம்பனா அவாதான் பிரதீகோபாசனம் பண்றப்ப அவளை ஐஷன் போக மாட்டான். தத் வெதிரிக்தாக அவளை வேணு வேறுபட்டவா யாரோ அவளை தான் ஐஷன் போற அவளை ஐஷன் தத்திதைத்தாக. அதாவது என்ன அர்த்தம், சர்வஜம் சர்வகாரணம் சத்தியசங்கல்பம் நிகழஹேயப்பத்து நீக்க அனவதிகாசிய ஆனந்த ஸ்வரூபம் பிரம்மோபாசதே. ஏ இப்படிப்பட்ட திருக்கல்யாண குணங்களை உடையவன் அவனை யார் உபாசிப்பாளோ. அதே மாதிரி ஏச பிரத்யகாத்மானம் ஜீவாத்மாவை அவன் எப்படி இருப்பான், பூதசூக்மைஹி சம்பரிஷ்பக்தம், பூதசூக்மங்களால சேர்ந்து இருக்கிறவன், சர்வத்திர வர்த்தமானம் எல்லாத்திலையும் இருக்கிறவன், ஏன்னா அனுபவியோ போயிட்டு இருப்பான். பூதசூக்மம் வெதிரிக்தம் ஞானீக ஸ்வரூபம், ஞானீக ஸ்வரூபமா இருக்கக்கூடியவன் இந்த சரீரத்திலிருந்து விலகிவிடவன், சரீரத்தை விட்டுட்டவன், அதாவது பிரகிருதி வியுக்த சுத்தாத்மஸ்வரூபம், பிரகிருதி சம்பந்தமற்ற ஜீவா ஜீவனுடைய சுத்தாத்மஸ்வரூபம் அதை உபாசிக்கிறவன் அர்த்தம். அது ஞானீக ஸ்வரூபமா இருக்கும், நித்தியம் நிர்விகாரம், உடம்போடு இருந்தேன்னா உடம்புக்கு விகாரம் எல்லாம் உண்டு, ஆனால் இந்த ஆத்மாவுக்கு விகாரமே கிடையாது, நிர்விகாரம். ஏ யக ஆத்மநிதிஷ்டன் இத்தியாதி நாவகத பிரம்மாத்ம பாவம், பிரம்மத்தையே ஆத்மாவாக உடையவன், பிரம்மத்துக்கு சரீரமாக உடையவன், பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவன், பிரம்மத்துக்கு சரீரமாக இருப்பவன் அப்படின்னு. இப்படி இருக்கிறது யாரு யாரு உபாசிப்பான, பஞ்சாக்னி வித்யோஜிதம் உபாசதே, பஞ்சாக்னி வித்தியில சொல்லப்பட்ட உபாசியத்தை உபாசிக்கிறோம். தான் உபயவிதான் நயதி, பெருமாளை உபாசிக்கிறவா தன்னை பரமாத்மாவுக்கு சரீரமாக, தனக்கு பரமாத்மா சரீரியாக, இப்படி யார் உபாசிக்கிறாளோ அவளை நயதி. அப்படி சொன்னாக்க என்ன ஆயிடும், தது ஏ இத்தம் விதுகு ஏ சேமே அரண்யே ஸ்ரத்தா தபயத்தி பாசதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு அங்க பஞ்சாக்னி வித்யா. அதுல ரெண்டு உபாசனத்தையும் சொல்லிடுத்து, பஞ்சாக்னி வித்யா அனுஷ்டாலையும் சொல்லிடுத்து, பரமாத்மா உபாசனம் பண்றாளே அவாளையும் சொல்லிடுத்து. இது உபய விஷய ஸ்ருதே, ரெண்டு விதமான உபாசனத்தையும் இங்க சொன்னதுனால ரெண்டு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, அதனால அவாளதான் ஐஷன் போற. இது ஏன் அப்படி சொல்லணும்னா, தத்கிருதே தத்கிருத நியாயம் யதாகிருதஸ்மின் லோகே புருஷே புருஷோ புருஷோ பவதி, இந்த லோகத்துல இந்த புருஷனானவன் எப்படி உபாசிப்பானோ எப்படி உபாசிக்கிறானோ அப்படியே ததா இத பிரேத்திய பவதி, அங்க போய் அடையறதும் அது மாதிரியே இருக்கும் அப்படின்னு உபாசனத்தை சொல்றது தத்ருத நியாயம் அங்க சொல்றது. அதனால இது உபயேஷாமேவ அபுனராவர்த்தி சம்பவதி, இந்த பஞ்சாக்னி வித்யானுஷ்டாளுக்கும் அது மாதிரி பிரம்மோபாசகாலுக்கும் இவா ரெண்டு பேருக்கும் உண்டிதான் அபுனராவர்த்தின்றது, மீதி எல்லாருக்கும் புனராவர்த்தி தான். அதனால அசின் மிஸ்ரம், கேவலம் அஜித் வஸ்துவோ இல்ல சித் வஸ்துவோ இத உபாசனம் உபாசனம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு தத்கிருத நியாயம் வந்துடும். எப்படி தத்கிருத நியாயம் வரும், திரும்பி வந்துடும், புனராவர்த்தி வந்துடும், புனராவர்த்தி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு திரும்பவும் உபாசனம் பண்ணி இந்த சம்சார பிராப்தி திரும்பவும் உபாசனம் பண்ணி தான் பெருமாள் அடைய முடியும், அதனால அது அவளுக்கு விரோதம். ஆகவே அசின்மிஸ்ரம் கேவலம் சித்தஸ்துச்ச உபாசீனானாம் தத்கிருத நியாயாதேவ புனராவர்த்தியே அவர்ஜனியா, எப்படி உபாசிக்கிறானோ அப்படியே வந்தாகணும். அதனாலதான் சொன்னோம் உடம்போட கூடின ஜீவாத்மாவை உபாசிக்கிறான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்போ உடம்பு சுகம்தான் கிடைக்கும், கேவல ஐகிக சுகம். அந்த ஐகிக சுகத்தை அனுபவிச்சான்னாக்கா அதுதானே வேணும், திருப்பி அங்கே நீங்க வந்து திருப்பி அதை அனுபவிக்கும். கேவலம் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னாக்கா அது கைவல்யம்தான், அது கூட பரமாத்ம சரீரமா உபாசிக்கல, வெறுமை இதே உபாசிக்கிறோம், அது மாதிரி கேவலம் அச்சேதனத்தை உபாசிக்கிறோம் அப்படின்னா உபாசிச்சாக்க நேரம் இங்க வந்து அனுபவிக்க வேண்டியதுதான். அதனால தத்கிருத நியாயாதேவ புனராவர்த்தியே அவர்ஜனியா, புனராவர்த்தியானது தவிர்க்கப்படாததான் ஆயிடும், தவிர்க்கப்படாதது, எப்பொழுதும் அதை அனுபவிச்சே ஆகணும். அதனால திரும்பி சம்சாரியா மாறிடுவான், சம்சாரியா மாறினாக்க அவன் அதுக்கோசரமா இவ்வளவு கஷ்டப்படுறது. ஆகையினால ஜெயமணி மாதிரி சொன்னதுல ஒரு அம்சத்தை ஒத்துக்கிறோம், பிரம்மோபாசனத்தை ஒத்துக்கிட்டாரு, அது ஒத்துக்கணும். ஆனால் பஞ்சாக்னி வித்யான வித்தியாசனம் பண்றா, பஞ்சாக்னி வித்யான் எடுத்தாள், அத மாதிரி அஸ்மா தெரியாசனத்தை ஸ்ருதி விரோதம் வந்துடும். அதனால ஹிரண்யகர்ப்ப உபாசனோடது தவறு, அவர் சொன்னதும் தவறு, இவர் சொன்னது அம்சத்துல தவறு இருக்கு. ஆகையினால அப்பிரதீகாலம் பண்ணாள், யாரு பிரதீகோபாசனம் பண்ண மாட்டாளோ, யாரு பஞ்சாக்னி வித்யானிஷ்டாளா இருக்காளோ, யாரு பிரம்ம வித்யானிஷ்டாளா இருக்காளோ, அவ அத்தனை பேரையும் இந்த ஆதிவாகிக கணமானது அழிச்சுன்னு போறது அப்படின்னு சொல்றதுதான் அப்படின்னு நீங்க முடிக்கிறேன். அப்ப குரு பரம்பராயின்